குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம், ஐயா பிரசாத் அண்ணா வணக்கம், ராஜவீரன் வணக்கம். நான் வந்து ஒரு 12 வருஷம் ஏக்கம் இந்த வருஷம் நிறையவே இருக்குது, விவசாயம் போட்டிருக்கேன் முதல் முறையாக. வரப்பெடுக்கிற பிளான் தான் எனக்கு, பட் ஆனால் இப்போதைக்கு நான் வரப்பெடுக்கல. இது குத்தகைக்கான இடம், சொந்த இடத்துல அடுத்த வருஷம் வந்து அறுவடை முடிச்சு நான் வரப்பெடுக்கிறதான் நோக்கம். எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. பிரசாத் மணி நான் தேவோட்டையில் பார்த்தேன், சந்தித்தேன், அவர்கிட்ட விதைநிலை வாங்கினேன், அவர் சொல்கிறபடி கேட்டு விதைச்சேன். இப்போது 62 நாள் ஆச்சு. ஊரில் எல்லாருமே ஒரு மாதிரி தான் வயலை பார்த்துட்டு போகிறாங்க, அண்ணன் சொல்லி சொன்னார், அதே மாதிரி தான் பார்த்துட்டு போகிறாங்க. விதைப்பு அறுவடை இது மட்டும் தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஸோ அதுபடி பார்த்தா எனக்கு இதோட வளர்ச்சியை பற்றி எனக்கு தெரியல. முதல் முறை விஷயம் போட்டிருக்கனால இதோட வளர்ச்சி எனக்கு எப்படின்னு எனக்கு கெஸ் பண்ண தெரியல. ஆனால் பட் என்னோடய இது பொறுத்தவரைக்கும் விதைச்சிருக்கேன், அதோட சத்துக்களை மண்டேந்து எடுத்துக்கும். ஊரில் இருக்கவங்க எல்லாருமே உரம் போடுன்னு சொல்லி ரொம்ப டியூ மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கு பிரசாதன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுனாலும் ஃபோன் பண்ணி பேசினோம் ரொம்ப ஆறுதலாக 4 வாரத்தை சொன்னார். எல்லோரும் வேலை பார்க்குறாங்க, நீ வேலை பார்க்கல. எங்கள் அம்மாவும் விவசாயம் போட்டிருக்காங்க, ரசாயன விவசாயம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு இவ களை எடுத்து உரம் போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் நான் எதுவுமே பண்ணலை. வெறும் விதைப்பு அறுவடை நடுவில் அந்த நிலம் குத்தை கொடுத்தவங்க கூட என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா நீ பண்ணுற உரம் போட எப்படி வரும் அது வரும் அப்படின்னு. வந்தால் வரட்டும்க்கா, வந்தால் நம்மளுக்கு வராட்டி மாட்டுக்குக்கா, மாடு சும்மா போ சாணியாவது போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு வளர்ச்சியை பற்றி எதுவும் தெரில ஐயா. இது பயிரோட வளர்ச்சி அதை பற்றி எதுவும் சொல்லுங்கள். ஏன்னா முன்னே விவசாயம் பண்ணதில் முதல் முறையாக பண்ணியிருக்கேனால எனக்கு எதுவுமே கெஸ் பண்ண முடியல. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயிரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது ஒரு ஒரு மனநிறைவாக இருக்குது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பிடிச்சி செஞ்சிருவோம், அவ்வளோதான். நன்றி.